பழனி அப்பா உன்னை பணிந்தேனே, பழனி அப்பா உன்னை பணிந்தேனே, மிக பரவசம் கொண்டே மெய் சிலித்தேனே முருகா, பழனி அப்பா உன்னை பணிந்தேனே, மிக பரவசம் கொண்டே மெய் சிலித்தேனே முருகா, பழனி அப்பா உன்னை அமர்ந்தேயும் மலையடைந்தாய், எங்கே